ீனாங்கடநாய கவிதாச்சியகேதரீ வேதாந்தாச்சாரியோ மே சன்னிதத்தாம் சுதாஹரீ. அஸ்மின் குருபரம்பராயே மகா. இப்போ சுவாமி என்ன பண்றாருன்னா, அடுத்த ஸ்லோகத்துல நம்ம சித்தாந்தத்துல என்ன அனுகூலம் இருக்கு, பூர்ணபக்ஷியனுடைய பட்சத்துல என்ன என்ன பிரதிகூலங்கள் இருக்கு இருக்கு இல்லை அப்படிங்கிறத பத்தி இந்த ரெண்டாவது ஸ்லோகத்துல தலைக்கிறார். அதாவது அங்க ஒரு வாக்கியம் இருக்கு, யாவான்வா அயம் ஆகாசா தாவான் ஏஷா அந்தர்ஹதயே ஆகாசா அப்படின்னு இருக்கு. இந்த லோகத்துல நாம பார்க்கிற ஆகாசம் எப்படி வியாபிச்சு இருக்கிறதோ அத மாதிரி ஹிருதயத்துக்குள்ள இருக்கிற ஆகாசமானது இருக்கு அப்படின்னு சொல்றது. இப்ப இது வந்து என்ன இருக்குன்னாக்கா, இது உபமான உபமேய பாவம்னு இதுக்கு பேரு. உபமான உபமேய பாவம், உபமான உபமேய பாவம்னு என்ன அர்த்தம், ஒன்னு உபமானமா இருக்கும் உபமானம், இன்னொன்னு உபமேயமா இருக்கும். இப்போ சந்திரன் மாதிரி முகம் இருக்கு, உன்னுடைய முகம் சந்திரன் மாதிரி இருக்கு அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். இப்போ சந்திரன் வேற, உபமானம் வேறையா இருக்கும், உபமேயம் வேறையா இருக்கும். உபமேயம்ன்றது அங்க முகம், உபமானம்ன்றது சந்திரன். சந்திரன் மாதிரி உன்னுடைய முகம் இருக்குன்னு சொன்னாக்க அந்த உபமான உபமேய பாவத்துல லோகத்துல பிரசித்தம் இது. என்னது உபமான உபமேயங்கள் வேறு வேறா தான் அர்த்தம், உபமான வேறையா இருக்கும் உபமேயம் வேறையா இருக்கும். இதுல ரெண்டு விதம் இருக்கு, சமன்மையாலங்காரம் ஒண்ணு இருக்குது. ராமராவணையோர் யுத்தம் ராமராவணையோர் இவ அப்படின்னு இருக்கு. ராமனுக்கும் ராவணனுக்கும் யுத்தம் நடந்தது, அது எப்படி இருந்தது தெரியுமா, ராவணுக்கும் ராவணனுக்கும் யுத்தம் நடந்த மாதிரி இருந்தது. ஏன்னா இது இதுவே சொல்ல முடியாது, அதுக்கு உபமானம் யாருமே சொல்ல முடியாது. அவ்வளவு அற்புதமா யுத்தம் பண்ணாவா ரெண்டு பேரும் அங்க சொல்லுவா. அங்க வந்து ஒரு அதர்மத்துக்கும் தர்மத்துக்கும் யுத்தம், ஒரு பெருமாளுக்கும் ஒரு அசுரனுக்கும் யுத்தம். அதனால அசுரன் தோத்து போயிடலாம், பெருமாள் ஜெயிச்சுடலாம், அதர்மன் தோத்து போயிடலாம், தர்மன் ஜெயிச்சுடலாம். ஆனால் ரெண்டு மகாவீராளுக்குள்ள யுத்தம், ரெண்டு மகாவீராளுக்குள்ள யுத்தம் இருக்க அதை பார்க்கறது அற்புதம். அந்த யுத்தமானது அவளுக்குள்ளதான் நடக்கும், வேற யாருக்கும் அதை பார்க்கவே முடியாதான். இந்த இடத்துல சமன்மை அலங்காரம் சொல்றாரு, அத உபமான உபமேய பாவமே இல்லை. அங்க ராமராவணியோர் யுத்தம் ராமராவணியோர் வேணுக்கு அந்த மாதிரி இங்க கிடையாது. ஏன் அப்படின்னா, இந்த வெளியில பார்க்கிற நம்ம ஆகாசம் பார்க்கிறமே, இந்த ஆகாசம் எப்படி உசந்ததா இருக்கோ, ரொம்ப பரவி வியாபிச்சு இருக்கிறதோ அந்த மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஹதயத்துல இருக்கக்கூடிய ஆகாசம் இருக்கு, அது கூட பெருசா வியாபிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆகாசம் வேற இந்த ஆகாசம் வேறன்னு தெரியுதோ. அதனால உபமான உண்மை வாங்கன்றது இதுதான், வேற வேறதான், அது இதுவே கிடையாது, ஐக்கியம் சொல்ல முடியாது. இது பரமாத்மா கிட்ட சொல்லச்ச அது சரியா இருக்கும், பரமாத்மா கிட்ட சொல்லச்ச அது சரியா அன்வயிச்சிடும். ஏன் அப்படின்னா, லோகத்துல வந்து இந்த ஆகாசத்தை காமிச்சு அது எல்லாருக்கும் தெரியும். இங்க தொடுவானன்னு ஒண்ணு சொல்லுவா, தொடுவானன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா, இங்கேருந்து நம்ம பார்ப்போம். இங்கேருந்து பார்த்தாக்க அது அங்க பார்த்தோம்னு கோடியில பார்த்தோம்னாக்க ஆகாசம் ஒரு இடத்துல இறங்கி இருக்க மாதிரி இருக்கும். ஆனா அந்த இடத்துக்கு போனா நம்ம அந்த ஆகாசத்துக்கு தொட்டு இல்லாம நம்ம அங்க போவோம், அங்கேருந்து போனா அங்கேயும் அந்த மாதிரி தூரத்துல இருக்க மாதிரி இருக்கும், இந்த தூரத்துல இறங்குற மாதிரி இருக்கும். எங்க போனாலும் அது மாதிரிதான் இருக்கும் அது. ஏன்னா அந்த ஆகாசம்ன்றது யாருக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் லோகத்துல. இந்த மாதிரி இந்த ஆகாசம்ன்றது லோகத்துல நாம அது வியாபிச்சிருக்கிறத பாக்குறதுனால அது ஒரு உதாரணம் காமிக்கிறது. ஆகாசம் எப்படி வியாபிச்சிருக்கிறதோ அத மாதிரி இந்த ஹதயத்துக்குள்ள இருக்கிற தகராகாசனும் வியாபிச்சிருக்கான். அவன் சூக்ஷமா உள்ள இருக்கான், ஆனாலும் அவனுடைய சுரூபம் பெருசு அப்படின்னு இருக்கு. அது வந்து கேக்குற அப்படின்னா ஆகாசம் தான் பெருமாள் வியாபிச்சிருக்காருன்னா அதை காரணம் தெரிஞ்சு கிடையாதா, அந்த ஆகாசத்துக்காரன் பெருமாள் ரொம்ப வியாபிச்சிருக்கிறாச்சு, அது எப்படி வர முடியும், இது வந்து உதாரணம் சொல்ல முடியாதுன்னா. அப்புறம் அதுக்கு உதாரணம் காமிக்கிற எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யத்துல இசுவத் கச்சத்து சரிதா அப்படின்னா சூரியன் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கான். சூரியன் வேகமா போறத சொல்றதுக்கு இசு ஒரு பானம் அம்பு இருக்கே, அம்பு எவ்வளவு வேகமா போறதோ அவ்வளவு வேகமா சூரியன் போறது அப்படின்னு சொல்றாக. அம்பு வேகம் தான் சூரியனா, சூரியன் போறதா, சூரியனுடைய வேகத்துக்கு முன்னாடி அம்பால நிற்க முடியுமா? அதனால அம்பு மாதிரி போறதுன்னா என்ன அர்த்தம், நமக்கு தெரிஞ்சது இது லோகத்துல வேகமா போறதுன்றது அம்பு வேகமா போகும் அப்படின்னுட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கு. அத மாதிரி இந்த சூரியனானவன் வேகமா போறான் அப்படின்னு காமிக்கிறோம். அந்த மாதிரி இந்த லோகத்துல தொடுவானோன்னு சொன்ன பாருங்க, அந்த மாதிரி எங்க போனாலும் அவ்வளவு தூரத்துல போனா தொட்டுலாம்னு தோணும், ஆனா தொட முடியாது, ஆகாசம் வியாபிச்சுதான் இருக்கும். அத மாதிரியாக அந்த ஆகாசம் எப்படி வியாபிச்சிருக்கோ அத மாதிரி இந்த பரமாத்மா வியாபிச்சிருக்குன்னு உபமான உண்மையை பாவம் இருக்கு. இந்த உபமான உண்மையை பாவம் சொன்னாக்கா அது வந்து ஆலங்காரிகால் இருந்தாலும் சொல்றது என்ன தெரியுமா, உபமான வேறையா இருக்கணும், உபமையும் வேறையா இருக்கணும்னு நியமம், நியமம் மொழி மொழி வேறையா இருக்குன்னு சொன்னாக்கா அப்ப என்ன ஆகுறது, அது உபமான உண்மையுமே இல்லையே, சந்திரன் மாதிரி உங்களுடைய குணம் அழகா இருக்கு அப்படின்னு சொன்னாதான் அழகாது, அப்பதான் உபமான உண்மைய பாவமே வரும். அந்த மாதிரி இந்த இடத்துலையும் ஆகாசமும் பரமாத்மாவும் அந்த வியாபிச்சு இருக்கிறத பத்தி சொல்றதுக்கோசரம் ஆகாசத்துக்கும் பரமாத்மாவுக்கும் உபமான உபமேய பாவம் சொல்றது. அது சொல்றதுல பெருமாளுக்கு சொல்லிச்சு அது என்ன கிளேஷம் இல்லாம அனுபவிச்சிடும். நீங்க ஆகாசத்துக்கே சொல்றதுன்னு சொன்னாக்கா ஆகாசமே வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற ஆகாசமே வெளியில் இருக்கிற ஆகாசம் மாதிரி இருக்குதுன்னு ரெண்டுமே புதா காக்கும், ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லணும். வெளியில் இருக்கிற ஆகாசம் எப்படி வியாபிச்சிருக்குதோ அவர் உள்ளுக்குள்ள பூதா ஆகாசமும் வியாபிச்சிருக்குன்னு சொல்லணும். அப்படி சொன்னதுனால என்ன பிரயோஜனம், அதனால பிரயோஜனம் இல்லை. ராமராவனியோருக்கு யுத்தம் ராமராவனியோன்னு சொன்னோம்னு அது சரியா இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா அந்த ராமராவண யுத்தம்ன்றது அந்த வீரர்களுடைய யுத்தத்தினுடைய அழக சொல்றதுக்கு வந்தது. மகாவீரர்கள் மகாவீராளுக்குள்ள யுத்தம், அந்த யுத்தத்தை வர்ணிக்கிறது, அந்த யுத்தத்தை வர்ணிக்கிறது, அதனால அது சரியா போயிடும். ஆனால் இது அப்படி இல்லை, இது அப்படி இல்லவே இல்லை. இங்க ஒரு ஆகாசத்தையும் ஒரே ஆகாசம் பூதாகாசம், அந்த பூதாகாசத்தை ரேத்துக்குள்ள இருக்கிற ஆகாசமும் பூதாகாசம் தான், வெள்ள இருக்கிறதும் பூதாகாசம் தான். அதனால அது ரெண்டுத்துக்கும் உபமான உண்மையை பாவம் சொல்றோம்னாக்க அது அன்மையிக்காது, அது அலங்காரத்துக்கு அர்த்தத்துக்கே விரோதமா போயிடும். அந்த பிரயோஜனமும் இல்லை. இல்ல இல்ல அவ ஒரு உச்சி சொல்றா, எப்படி சொல்றா அப்படின்னாக்க ரயத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆகாசம்ன்றது அது இத்தனை இருக்கும், அதுவும் ஆகாசம் தான் அதுவும். ஆனால் இந்த லோகத்தை வெளியில் இருக்கிற ஆகாசம் இருக்கு, அந்த ஆகாசம் தான் வெளியில் இருக்கக்கூடிய ஆகாசம் தான் உள்ளுக்குள்ள இருக்கிற ஆகாசமும் இதுவா இருக்கு. உள்ளுக்குள்ள ரெண்டும் ஒண்ணு, அதனுடைய ஒரு சுரூபம் தான் இது. வெளியில இருக்கிற ஆகாசத்தினுடைய ஒரு இது ஹிருதயா சின்னமான ஆகாசம்ன்றாரு, சுருங்கிருக்கு. ஏன்னா ஒரு ஆகாசம் லோகத்துல வியாபிச்சிருக்கிற ஆகாசம், அது ஒரு பானை இருக்கு, அந்த பானைக்குள்ளேயும் ஆகாசம் இருக்கு, என்னன்னாக்கா இடைவெளின்றது இருக்கு, அதுதான் ஆகாசம். இப்படி இந்த இடைவெளி இருக்கிறது ஆகாசம் இருக்கு, மேலையும் இருக்கு வெளியிலையும் பாக்குறோம், அது மாதிரி கடத்திலையும் ஒரு ஆகாசம் இருக்கு, அது மாதிரி இதயத்துக்குள்ளயும் ஒரு இடைவெளி இருக்கு, அதுதான் ஆகாசம். அந்த ஆகாசமும் இந்த ஆகாசம் ஒண்ணுதான் அப்படிங்கிறதுக்கு உதரமா யாவான்மா யம ஆகாசா சாவானேஷா அந்தரதையே நாங்க சொல்றது. அப்படி சொன்னா என்ன தோஷம், அதுவே இருக்கட்டுமே அப்படின்னுட்டு அவ ஆக்ஷேபம் பண்ற போற பட்சிகள். அதுக்கு பதில் நம்ம சித்தாந்தம் சொல்றோம் அது தவறு. ஏன் அப்படின்னாக்க அதன் பிறகு இந்த இந்த வாக்கியமே சொல்றது தகர வித்தியில, இந்த யாவான்மயம் ஆகாசா தாவானேஷோ அந்தரதையே அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு இந்த தகராகாசம் இருக்கு, இந்த தகராகாசத்தை யாவா பிருத்திவி அதாவது திலோகம் சொர்க்கலோகம் என்ன பிருத்திவி என்ன இவைகளும் வியாபிச்சு இருக்குது ஆசிரியச்சு இருக்குது, ரெண்டும் அந்த பெருமாள் கிட்டையே தகராகாசத்திலேயே பிரதிஷ்டிதமா இருக்கு சமாஹிதே அப்படின்னு இருக்கு. சமாஹிதன்னா பிரதிஷ்டிதமா இருக்குன்னு அர்த்தம். பகராகாசத்துக்குள்ள திலோகமும் பிருத்திவியும் ரெண்டும் பிரதிஷ்டிதமா இருக்கு அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்கு. இப்படி இது பிரதிஷ்டிதம் சொல்லட்டும் வச்சுக்கோங்களேன், அது ஆகாசத்துல உண்டிதான் நீங்க சொல்லணும்னு நீங்க சொன்னீங்க. இப்ப இதுவும் இருக்கே, ஆகாசத்துல போய் பூதாகாசத்துல போய் திலோகமும் பிருத்திவியும் பிரதிஷ்டிதமா இருக்குதா இல்லையே? நகராகாசத்துல பிரதிஷ்டிதமா சொல்றக்கு, ஆனா பூதாகாசத்துல இவைகள் பிரதிஷ்டிதமா இருக்குதுன்னு சொல்லப்படலாங்க. அதனால அது விரோதம். ஆகாசத்துல வந்து அந்த ஹயத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆகாசமானது அந்த பூத ஆகாசம் தான் சொல்லிட்டு போலாம், கொஞ்சம் ஒருவாறு அதை கவனமா சொல்லிட்டு போலாம். ஆனா அந்த ஆகாசமானது நகராகாசம் இருக்கு, அதுல திலோகம் என்ன பிருத்திவி என்ன இவைகள் பிரதிஷ்டிதமா இருக்குது. பிரதிஷ்டிதமா இருக்குன்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அது பூதாகாசத்துக்கு வரவே வராது. ஏன்னா சாதாரண ஒரு பூதாகாசம் அந்த ஆகாசத்துல போய் திலோகமும் பிரதிஷ்டிதமா இருக்கு, மேல்லோகம் அத மாதிரி பிருத்திவி நாம இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் இருக்கு அதுவும் பிரதிஷ்டிதமா இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அது கிடையாது, ஒரு பட்சம் கூட ஒத்துக்க மாட்டோம். அதனால அது தவறு, அது தவறு. ஆகவே பொதுவா ஒரு உபமான உபமே பாவம் சொல்றது சொல்றது அது பேதம் தான், அதுக்கு பிரயோஜனம் பேதம் இருந்தாதான் உபமான உபமேயத்தை ஒத்துக்க முடியும். ஆதரனால பூதாகாசமும் ஹிருதயாகாசமும் ஒன்னுன்னு சொல்லிட்டோம் வச்சுக்கோங்க, அப்ப இந்த பேதமே சித்திக்காமப்படும். அதனால உபமான உபமேய பாவம்ன்றது வராது. இத ஒண்ணு சொன்ன அதன் பிறகு இந்த சொல்லி வேண்டாமா இந்த உபமான உண்மை பாவம்ன்றது சித்திக்கவே சித்திக்காது ஆகாச பட்சத்துல. இல்லது ஹிருதயாவச்சின்னமான ஆகாசமும் பூத ஆகாசமும் ரெண்டு ஒண்ணும் சொல்றது இப்படி வந்ததுன்னு சொன்னாக்கா இந்த சகராகாசத்துல பிருத்திவியும் திலோகமும் பிரதிஷ்டிதமா இருக்கு. யாவா பிருத்திவி பிரதிஷ்டிதே அப்படின்னு இருக்கு. யாவா பிருத்திவி பிரதிஷ்டிதேன்னு சொன்னாக்கா அது வந்து பூதாகாசத்துக்கு ஒத்து வராது. அதனால இது ரெண்டாவது தோஷம் பட்சத்துல. மூணாவது இங்க வந்து சில சப்தங்கள் இருக்கு, சத்தியம் அப்படின்னு இருக்கு, ஆத்மா அப்படின்னு இருக்கு, பிரம்ம அப்படின்னு இருக்கு. இந்த மூணு சப்தங்கள் இருக்கும் இல்லையோ, இந்த மூணு சப்தங்களும் இந்த பரமாத்மாவுக்கே அதெல்லாம் வரும், வேற யாருக்குமே வராது. ஏத சத்தியம் பிரம்ம புறமே ஆத்மா அப்படின்லாம் இருக்கு. இப்போ சத்தியம்னா என்ன அர்த்தம், அனைத்து விதத்தாலையும் விசாரமே இல்லாதது. சத்தியசப்தத்துக்கு விசாரம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு சொல்லச்ச சத்தியம் சொன்னா என்ன அர்த்தம், லோகத்துல எந்த எந்த விசாரத்தை உடைய வஸ்துக்கள்லாம் இருக்கோ அவைகளை காட்டிலும் வேறுபட்டது விசாரமற்றவன் பரமாத்மா அப்படின்னு அர்த்தம் பண்ணிருப்போம். ஆகாசம்ன்றது எப்படிப்பட்டது, விசாரத்தோடு கூறினது. ஏன்னா ஆகாசம் அது எங்கே வந்தது, முதல்ல வந்து பிருத்திவி, பெருமாள் கிட்ட இருந்து பிருத்திவி, பிருத்திவில இருந்து மகத்து, மகத்துல இருந்து அகங்காரம், அகங்காரத்திலிருந்து அந்த தாமச அகங்காரம் இருக்கு, அதிலிருந்து சப்தத்தன் மாத்திரம் உண்டாச்சு, சப்தத்தன் மாத்திரத்திலிருந்து ஆகாசம் உண்டாயிருக்கு. இப்போ சப்தத்தன் மாத்திரத்தினுடைய விசாரமா காரியமாக ஆகாசம் இருக்கு, அந்த ஆகாசத்திலிருந்து பிரசுதன் மாத்திரம், பிரசுதன் மாத்திரத்திலிருந்து வாயு, வாயுவிலிருந்து ரூபதன் மாத்திரம், அதிலிருந்து தேஜஸ், தேஜஸிலிருந்து ரசதன் மாத்திரம், அதிலிருந்து ஜலம், ஜலத்திலிருந்து கந்ததன் மாத்திரம், கந்ததன் மாத்திரத்திலிருந்து பிருத்திவி. நாங்கெல்லாம் ஆராதனை பண்ற மொழியோ, நம்ம எல்லாம் ஆராதனை பண்ணச்ச அதுல வந்து இந்த இது பண்ணிட்டு இருக்கோம், போதசுத்தி, போதசுத்தி பண்ணச்ச பிரளயத்தையும் இந்த மாதிரி சொல்லிட்டு போனோம். அதே மாதிரி சிருஷ்டியையும் சொல்லணும், சிருஷ்டிக்கு நம்ம உடம்பு ஆராதனம் பண்ணி ஆரம்பிக்கிற மொழியோ போதசுத்தி பண்ணிட்டான்னாக்கா அவன் அப்ராகிருதமா ஆயிடுறான், அவன் உடம்பெல்லாம் சுத்தமா ஆயிடுறதான். அந்த காலத்துல நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த ஆசிரமத்துல அகோவிலோடத்திலாம் பெருமானுக்கு பிரசாதம் பண்ணுவா, இது பெரிய மடப்புள்ளி சின்ன மடப்புள்ளி ரெண்டு மடப்புள்ளி இருக்கும், இது எவ்வளவு சூக்ஷ்ம ஆச்சாரம் பாருங்க, பெரியவாருடைய ஆச்சாரம். பெரிய மடப்பள்ளி சின்ன மடப்பள்ளின்னு இருப்போம். பெரிய மடப்பள்ளியில என்ன பண்ணுவாங்கன்னா வர்றவா அத்தனை பேருக்கு கவியாராதனை அங்க பண்ணுவா. சின்ன மடப்பள்ளியில அந்த ஆச்சாரியால் இருக்காளோ அவளுக்கு ஒண்டி அங்க பிரசாதம் பண்ணுவா. அவளுக்கு மாத்திரம், அந்த சுவாமிக்கு மாத்திரம், பிக்ஷதாயக்கத்துக்கோசரம். ஆனால் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஆராதனம் ஆராதனம் பண்றவர்கள் என்ற சிம்மனுக்கு அப்ப பெரிய மடப்பள்ளியில பண்ண பிரசாதங்கள் அத்தனையும் இந்த சிம்மனுக்கு பெரிய சமைச்சிருவா. தயிர் சமைச்ச உடனே இந்த பிக்ஷதாயத்தில் இருக்காளே அவ என்ன பண்ண மடப்பள்ளியிலேருந்து பண்ண மாட்டா. பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறாளோ இல்லையோ அப்போ அந்த பிரசாதத்தை அங்கேருந்து எட்டுன்னு வருவா. ஏன்னா இவா வெளியில தெரிய பண்றவா இருக்காது, அவ சுத்தமா தான் இருப்பா. எல்லாரும் எல்லாரும் திருபத்தோட இருக்கா, எல்லாரும் சுத்தமான போனல் போட்டு இருக்கவா, எல்லாரும் சத்தியான சாதனைகள் பண்ணுவா. கொஞ்சம் ஆனாலும் கூட ஆராதகால்ன்றவா தனி மாதிரி. அந்த ஆராதகால் ஆராதனம் பண்ணான்னு வச்சுக்கோங்கோ, அப்போ அவ பூத சுத்தி பண்ணிட்டு ஆராதனம் பண்றதுனால அப்ராகிருதமான பெருமாள், அப்ராகிருதமான இந்த ஆராதகர், அப்ராகிருதமான அந்த பிரசாதம். அதனால அந்த பிரதாரத்தை இருந்துள்ள பன்னெண்டு வருவா, பன்னெண்டு அதை ஆச்சாரியாளர் சமர்ப்பிப்பார். ஏன்னா ஆராய்ச்சி தேவதையோ இல்லையோ பிரதமனாக யாரா இருந்தாலும். அதனால அந்த ஆராதகால் கவிதை சமர்ப்பிச்ச உடனே அங்கேயிருந்து இருந்துள்ள பன்னெண்டு வருவா. எவ்வளவு சூக்ஷமான ஆச்சாரத்துக்கு காரணம் என்னன்னாக்கா இது அப்ராகிருதம், அப்ராகிருதமானது. ஏற்கனவே உங்களுக்கு சொல்றோம் அந்த காலத்துல தேவநாதனாய சிங்கர் இதுக்கு போயிருந்தார் பாம்பே, அந்த மும்பைக்கு போயிருந்தப்போ அப்போ ராஜேந்திர பிரசாத் பிரசிடென்ட். அவன் வர்ற சமயத்துல எல்லாரும் சொன்னாலும் உங்க யானையை கொடுங்கோ, வர்ற சமயத்துல யானை பிரசிடென்ட்டுக்கு மாலை போடணும் அப்படின்னு ஐசிங்கரத்துக்கும் அடையிட்டுறான். இவன் சொன்னாலும் நம்ம ஒத்துண்டோன்னாக்கா லவிகள்லாம் சொன்னாலும் ஒத்துண்டோன்னாக்கா நமக்கு நிறைய அனுகூலம் பண்ணுவான்ட்டு. அனுகூலம் அவன் நமக்கு பண்றதில்ல, சிம்மன் பண்ணிட்டு இருக்கான் நமக்கு. அது மட்டும் இல்ல, இந்த யானை என்ன சாதாரண யானையாது, இது நிக்க சூழலாது, அப்ராகிருதமான நம்ம அப்ராகிருதமான மண்டலம் நம்ம டிசிம்மன் வந்து இருக்க இடம். அந்த டிசிம்மனுக்கு இது கைங்கரியம் பண்றது யானை இது. அந்த யானை பிராகிருதமான யானை இல்ல, நிக்க சூரியது. நிக்க சூரியா போயிடவே அது பெருமானுக்கு உண்டிதான் கைங்கரியம் பண்ணணும்னு சரித்திரம் சுவாமி. அந்த மாதிரி ஆராதனால பிரசித்தமானவா, அதனால இது அப்ராகிருதமானது. நமக்கு எல்லாம் விசாரம் வராது ஆராதனம் நினைச்ச வரக்கூடாது. அதனாலதான் என்ன சொல்றா பெருமாள் ஆராதனம் நினைச்ச பேசக்கூடாது. அந்த சமயத்துல கண்ணாமனா நிச்சயம் கூடாது, ஆலயம் பம்பளக்க கூடாது. பெருமாளையே தியானிச்சுண்டு பெருமாள் ஸ்லோகங்கள் எல்லாம் மனசுக்குள்ள சொல்லிண்டே ஆராதனம் பண்ணணும் சொல்றோம். ஏன்னா இந்த விசாரங்கள் எல்லாம் கூடாது. அதனால இப்ப இங்க பாருங்கோ இந்த ஆகாசம்ன்றது எப்படி சிருஷ்டி பண்ணப்படுறது, சிருஷ்டி பண்ணப்படுறதுனால அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அதுக்கு ஒரு காரியம் இருக்கு. அது ஒரு காரணத்திலிருந்து ஆகாசம் உண்டாச்சு, அந்த ஆகாசத்துல இருந்து ஒரு காரியம் உண்டாகிறது. இப்படி எல்லாம் இருக்கிறதுனால இது வந்து விகாரத்தோட கூடினதுன்னு நம்ம விகாரத்தோட கூடினது. அதுவே சத்திய சத்தியம் சொன்னாக்கா பிரம்மத்தை தாராகாசம் சத்தியம் அப்படின்னு என்ன அர்த்தம், விகாரமற்றது அது. விகாரமற்ற ஆகாசம் தகராகாசம்னாக்கா அது பூதாகாசத்துக்கு அன்வைக்காது. அதே மாதிரியாக ஆத்மசப்தம் சொல்றது, ஆத்மசப்தம்ன்றது என்ன அர்த்தம், நிருபாதிகமான ஆத்மாவா இருக்குது. ஏற்கனவே சொல்றோம் பாருங்க, நாமெல்லாம் நம்ம உடம்ப குறித்து, நம்ம உடம்ப குறித்து நாமெல்லாம் ஆத்மா, ஆனால் பரமாத்மாவை குறித்து நம்மெல்லாம் சரீரம். நம்ம உடம்ப பார்த்தோம்னாக்க நம்மளாம் ஆத்மாவாயிடுவோம், பெருமாளை பார்த்துட்டு நம்மளாம் சரீரமா போயிடுவோம். அதனால நமக்கு ரெண்டு திசையும் உண்டு, சரீரமாவும் இருப்போம் ஆத்மாவான இருப்போம். ஆனால் பகவான் இருக்கானே எப்பொழுதும் ஆத்மாவாகவே இருப்பான், நிருபாதிகமான ஆத்மா, அனைத்து லோகத்துக்கும் ஆத்மா. பூமாதி சொன்ன முடியோ கஸ்தின் பிரதிஷ்டிதா சுய மகிமி, தன்னுடைய மகிமையில அவன் பிரதிஷ்டிதமான இருக்கான் பகவான், தன்னுடைய மகிமையில அவன் இழந்துவிடுக்கான்ட்டு. அதனால அனன்யாதாரணவன். ஆகவே இந்த ஆத்மசப்தம் வந்ததுனாக்க இது நிருபாதிகமான ஆத்மான்னு கேட்போம், எப்பொழுதும் ஆத்மாவே இருந்திருக்கான். அந்த மாதிரி இன்னொரு பதம் பிரம்மன் அங்க இருக்கிறது. பிரம்ம பிரம்மசப்தம் என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா பிரகத்வம் பிரம்மணத்துவம், தானும் பெருசா இருக்கிறது, தன்னை சேர்ந்த வஸ்துக்களை கூட பெருசா ஆக்கி விட்டு வருது. இதுதான் பிரம்மசப்தத்துக்கு அர்த்தம். பத்வம் பிரம்மணத்துவம் இது ரெண்டும் இருக்கணும். அந்த ரெண்டுன்றது பரமாத்மாவுக்கு ஒன்றுதான் வரும். ஜீவனுக்கே கிடையாது, முக்தனுக்கே கிடையாது, நித்தியனுக்கே கிடையாது அப்படின்னு சொன்னச்ச ஒரு கேவலமான ஒரு அச்சேதனம் பூதாகாசம். அந்த பூதாகாசத்துக்கு அது வருமா? பிரகத்தம் பிரம்மணத்துவன்றது அதுவே அது பெருசாகவே பகவானால இல்லாத போனாக்க அந்த அந்த சாதாரண ஆகாசம் கூட சுரூபம் இதுவா போயிடும். அவன் சங்கல்பிச்சிருக்கான், அதனால இந்த லோகமானது இப்படி இருக்கு, இந்த ஆகாசமானது இப்படி இருக்கு, இந்த பிரபஞ்சம் இப்படி இருக்கு, நாம எப்படி இருக்கும்னு சொல்றோம். அதனால சத்திய சப்தம் என்ன, ஆத்மசப்தம் என்ன, பிரம்மசப்தம் என்ன, எந்த விதத்திலையும் பூதாகாசத்துல அன்வயிக்கவே அன்வயிக்காது. அது மட்டும் இல்ல, அங்க வந்து இவர் என்ன சொன்னார் பிரஜாபதி இந்திரன் கிட்ட, தஸ்மின் இறந்தக ததன்மேஷ்டவின்னு சொல்லிவிட்டேன். அதுக்குள்ள எது இருக்குதோ, தஹராகாசத்துக்குள்ள எது இருக்குதோ அதை உபாசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாரு அவர். இப்ப பிரஜாபதி அப்படி சொன்னாருனாக்கா அதுக்கு அவன் கேட்கிறான், கின் தத்ர விக்கியதே, அங்க என்ன இருக்கு, அங்க என்ன இருக்குன்னு அவன் கேட்கிறான். அவன் என்ன இருக்குன்னு கேட்டாக்கா அது கின் தத்ர விக்கியதே அப்படின்னு அங்க கேள்வி, அங்க உள்ளுக்குள்ள இருக்கோ இருக்குது, அதை வந்து நீ உபாசனம் பண்ணணும் சொன்னாரே, அப்ப அது உள்ள இருக்கிறது என்னது அப்படின்னுட்டு இந்திரன் கேட்கிறான். அதுக்கு பதில் அவர் சொல்ற, தஸ்மின் காமா சமாஹிதா, தஸ்மின் காமாக சமாஹிதா, அதில் தஹராகாசத்துல காமங்கள், காமன் இது ஒரு பிரம்ம வித்த அல்பமான விஷயத்தை ஆசைப்படுவானா, அதனால அவனுக்கு எது பிடிக்குமோ ரொம்ப அதெல்லாம் அங்க பிரதிஷ்டிதமா இருக்கு. அவைகள் எது, காமியம் பகுதி காமாக கல்யாண குணாக அப்படிங்கிறார் சுவாமி பாஷ்யக்காரர். அதனால அந்த கல்யாண குணங்கள்லாம் அங்க பிரதிஷ்டிதமா இருக்கிறது. அதனால அவன் இந்த காமங்கள் இருக்க கல்யாண குணங்கள் அவைகளுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கான். அவன் இந்த கல்யாண குணங்களுக்கெல்லாம் ஆதாரமா இருக்கிறதுன்றது பூதாகாசத்துக்கு வரவே வராதே. பூதாகாசத்துக்கு எந்த விதத்தினாலையும் அன்வைக்கவே அன்வைக்காதது அது இங்க சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்ல, அந்த தஹராகாசன்றதே அது நித்தியமா எப்பொழுது இருக்கும், அது எப்பொழுதும் நித்தியம். நம்ம நாமெல்லாம் எப்படி நம்மளுடைய குணங்கள்லாம் மாறிண்டே இருக்குது, எப்பொழுதும் எப்பொழுதும் மாறிண்டே இருக்கு. ஏன்னா பகவானுக்கோ விசாரமே எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிருக்கோம். நமக்கோ இந்த சரீரத்தை கொண்டு நிறைய விசாரங்கள் கர்மாக்களை கொண்டு நமக்கே இப்படி இருக்குன்னாக்கா கேவலம் ஒரு அச்சேதனத்துக்கு எத்தனை விசாரங்கள் இருக்கும். அதனால இவனுக்கானே பகவான் வந்து எப்பொழுதும் விசாரமற்றவனா இருக்கான் இல்லையோ, அதனால அவன் நிச்சயமா இருக்கான். நிச்சயம்னா என்ன அர்த்தம், ஒரே மாதிரி இருக்குதுன்னு அர்த்தம், ஒரே மாதிரி இருக்குது. பகவானுடைய சுபாவம் சுரூபம் எல்லாமே குணங்கள் அனைத்துமே ஒரே மாதிரியா இருக்கிறதுனால அவன் நித்தியமாகவும் இருக்கான். நம்மள மாதிரியோ அச்சேதன மாதிரியோ அவன் கிடையவே கிடையாது. அந்த நித்தியத்துவம் சுரூப நித்தியம் தான் நமக்கு கூட, நம்ம சுரூப நித்தியமா தான் இருக்குது, ஆனா அதுதான் நமக்கும். ஆனாலும் கூட நித்தியமா இருந்தாலும் கர்ணாதீனமான சரீர சம்பந்தம் இருக்கிறதுனால அந்த சரீரமானது நம்மள அனாயாசமா மாற்றி விட்டுருது. எத்தனையோ நமக்கு விசாரங்கள் வந்து எவ்வளவோ நம்ம வந்து நிறைய மாறுபாடுகள் நமக்கு எத்தனை இது திடீர்னு காத்தாலும் ஒரு சிந்தனை பண்றோம், சாயங்காலம் மாறிப்பாடு அந்த சிந்தனை. அதனாலதான் அவர் சொல்வாரு, நன்றே செய்க இன்றே செய்க, நன்றே சொல்வாரு நல்லதே பண்ணணும், அதை இன்னைக்கே பண்ணுங்கோ, அதை இப்போதே பண்ணுங்கோ. ஏன்னா நம்ம மனசு மாறிண்டே இருக்கும், மாறிண்டே இருக்கும். வலது கையில கொடுக்கலாமா இடது கையில கொடுக்கலாமா நினைக்கிறதுக்குள்ள மனசு மாறிடும். எத்தனையோ கதைகள் தான் நம்ம கேட்டுருக்கோம். அது வந்து நம்ம மனசு நம்மளுடைய குணங்கள் அந்த சரீர சரீர தேகி கர்மதி சரீர தோஷை கர்மாவனால கர்மாவனால உண்டான உடம்பு அந்த உடம்புனால பல தோஷங்கள் நமக்கு வாங்குது. ஆதரனால நமக்கு சதாத்தனத்துவம் இல்லை, எப்போதும் ஒரே மாதிரி இருக்கிறதுன்னு நம்ம வரமாட்டேங்க. நமக்கே அப்படி இல்லைன்னாக்க ஒரு அச்சேதனமான ஆகாசத்துக்கு வராது. அதே இந்த பரமாத்மா இருக்கானே, எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கான். அவனுக்கு விரோதம் பாராட்ட தெரியாது, சண்டை போட தெரியாது அவனுக்கு, அவனுக்கு நிகிரகம் பண்ண தெரியாது. ஐயோ பண்றானே அப்படின்னாக்கா கர்மாவுக்கு அனுகூலமாக பலத்தை கொடுத்துருக்கான். அவன் பட்சபாத ரீதன், அவன் பல விதமான தக்ஷன், பட்சபாத அனபிஜன் அப்படிங்கிற சுவாமி. அதனால பல விதமான தட்சணா போயிட்டதுனாலையும் பட்சபாத அனபிஜனா போயிட்டதுனாலையும் அவன் நிகிரகம் பண்றான். அந்த நிகிரகம் கூட நமக்கு அனுகூலமே. நாம கஷ்டப்படுறோம், நாம கஷ்டப்பட்டாக்க அந்த பாபங்கள் எல்லாம் போறதுன்னு தான் அர்த்தம். அதனால சர்வேஸ்வரனை அப்பதான் திருவாள் நாம நினைக்கிறோம், பகவானே எனக்கு கஷ்டத்தை கொடு. கஷ்டத்தை கொடுத்தேன்னாக்கா என்னுடைய பாபங்கள் எல்லாம் கழுகிறது, துக்கத்தை தான் அனுபவிக்கிறேன், அதனால என்னுடைய இது பாபங்கள் எல்லாம் கழுகி விடுறது. அதே எப்போதும் சுகமே விட்டுருந்தான் வச்சுக்கோங்களேன், ஜீவனத்தினுடைய சுவாரஸ்யமே விட்டு போயிடுது, ஜீவனத்தினுடைய சுவாரஸ்யமே தெரியாம போயிடும். ஜீவனத்துடைய சுவாரஸ்யம் எப்போ பசு நல்லா பசி இருக்கிறது, அந்த சமயத்துல ஒரு சாத்தம் சாதம் கிடைச்சா கூட அமிர்தமா இருக்குது. பசியே இல்லாம அப்தம் இருந்தாலும் நம்மளால சாப்பிட பிடிக்கலையே நமக்கு. அதனால கர்மாவுடைய இதுதான் நம்ம எல்லாம் இது பண்றோம். அதனால பகவானுக்கு வந்து ஒரே மாதிரிதான் இருக்கான். அவனுக்கு விரோதம் யாரும் கிடையாதான். அவனுக்கு யாரு விரோதிகள்? என்னுடைய பக்தாவுக்கு யாரு விரோதிகளோ அவ்வளவுதான் எனக்கு விரோதிகள். எனக்கு என்கிட்ட விரோதம் யாரால பாராட்ட முடியும்? கிரண்டி விஜயபே தத்திரம் சேவை குண்டத்துக்கு போய், அதாவது இந்த காரிய சேவை குண்டம் ஒண்ணு உண்டு. காரிய சேவை குண்டம்னாக்கா அதாவது கர்மஜாதெல்லாம் போறவர்களும் கர்ம சம்பந்தத்தோட இருக்கிறவர்கள்லாம் அது காரிய வைகுண்டம் பேர். சம்ஸ்கிருதாதர் சனகர் சமஸ்கந்தன்லாம் போற தெய்வ ஜாதெல்லாம் தடுத்துடுறா சபிச்சுடுறாளே இவன் எல்லாம் நித்திய சுவர்கள் ஆயிட்டாக்கா அப்ப அவெல்லாம் வந்து தடுப்பாளா பெருமாள் சேவைக்கு வருவாளே? சேவிக்க மாட்டாளே, சேவைக்கு வருவாள் தடுக்க மாட்டாயே. இவாளுக்கு கோபம் வரக்கூடாது நித்திய சுவர்களா இருந்தாக்கா, ஏன் கோபம் வந்து இவாளும் நல்ல யோகிகள் யோகிகள், ஆனால் அவெல்லாம் கர்ம சம்பந்தத்தை இருக்கிறதுனால அவளுக்கு கோபம் வந்து அது கூட பெருமாளுக்கு யுத்தம் பண்ணணும்னு அவசியம். தெய்வஜியெல்லாம் கேட்டா அவனோட யுத்தம் பண்ணணும்ட்டு பன்னெண்டா புரட்சி அப்படின்னு தகராறுகளுக்கு விட்ட அதுல சாபம் வந்துட்டு அதுல இரண்டு அடிக்கிறார். அந்த இரண்டு எதுவும் போறான் திருமால் சேர்ந்து அவனுக்கு தண்ணி பண்ணிக்கப்படல. அதே பிரசாதனுக்கு ஓடி வந்துட்டு அதி தூரம் அபக்தானாம் பக்தானாம் புறப்பஸ்திதம் அவர்களுக்கு அரியானை அவர்களுக்கு இறையானை அப்படிங்கிற மாதிரிதான். அதனால இங்க வந்து இந்த பெருமாள் வந்து சதாதனன், ஒரே மாதிரி இருக்கக்கூடியவன். அதனால அவன் நித்தியனவன். ஏன்னா விசாரப்பட்டவன் நித்தியனா அவருக்கா? அதனாலதான் இங்க வந்து சொல்றதுலாம் அங்க வந்து சில வாக்கியங்கள்லாம் இருக்கு. அந்த வாக்கியங்கள்லாம் ஏஷ ஆத்மா அபகத பாத்மா விஜராஹி உன சொல்ற கொஞ்சம் அவைகள்லாம் இவங்கதான் குறித்து சொல்றது, பரமாத்மாவை குறித்து சொல்றது, ஜீவனுக்கு சொல்லணுது. ஏஷ ஆத்மான்னு ஆரம்பிச்சாக்கா பரமாத்மா, அதன் பிறகு ஏ ஆத்மா அப்படின்னு ஆரம்பிச்சா அது ஜீவாத்மா. அதனால ஏஷ ஆத்மான்னு சொல்லி அதை அனுவாதனம் பண்றது அங்க. அதனால இங்க வந்து சொல்றது இன்னொரு வாக்கியம் இருக்கு அங்க, இந்த ஏஷ ஆத்மா அபர பாப்பான்னு நினைச்சு சொன்ன பாருங்க, இந்த அபர பாப்பம் சொன்னா ஒரு அச்சேதனத்துக்கு போய் வருமா? அச்சேதனத்துக்கு வரையே வராது. அது பாபம் பண்ணாதானே. அந்த வஸ்துக்கள்லாம் கேவலம் போக்ய வஸ்துக்களா தான் இருக்கு, போக்யம்தான். போக்தா போக்யம் பிரேரிதாரம் சமத்வா அப்படிங்கிறது சேதாசிரம் வருது. போக்தா போக்யம், போக்யம்னாக்கா என்ன அர்த்தம்? அச்சேதனம் அர்த்தம். அந்த அதனாலதான் பாருங்க ஒரே வஸ்து ஒருத்தனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னொருத்தனுக்கு பிடிக்க மாட்டேன்றது. ஒரே வஸ்து ஒருத்தனுக்கு ஒரு சமயத்துல பிடிக்கிறது இன்னொரு சமயத்துல பிடிக்க மாட்டேங்கிறது. அடிக்கடி உதாரணம் சொல்ல எம்பெருமானார் கஷீரம் இருக்கே அவனுக்கு வந்து பித்தம் இருந்ததுன்னு சொல்லுங்க, ஒருத்தனுக்கு பித்தத்தை பித்தம் அது இருந்ததுன்னா அவனுக்கு பால் பிடிக்காது, கசப்பு வரும். அதே பித்தம் இல்லாம இருக்குதுனாக்கா அது ரொம்ப மதுரமா இருக்கும். அதனால பித்தத்தோட இருக்கிறவனுக்கு பாலை கொடுத்தா சாப்பிட மாட்டான். நீங்க பால் கசக்கு தினமான பார்க்கணும். இந்த மாதிரி இந்த அச்சேதனத்தினுடைய சுபாவம் அப்படிப்பட்டது போய் ஒரு அவகத பாபோபஜாகத்தி ஒண்ணும் சொன்னமே அதெல்லாம் அதுக்கு வருமா? வரவே வராது. ஆனால் பாருங்க, இந்த குணங்கள் இருக்கோல்லையோ, இந்த குணங்கள் எல்லாம் பத்தி இவை எல்லாம் உபாசிக்கணும். தஸ்மின் இறந்த சதன்மை எட்டவியம் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம தத்து ஏ ஆத்மா மனவித்ய பிரஜந்தி ஏகாம்ச சத்தியான் காமான் அப்படின்னு இருக்கு. ஏ எந்த உபாசகர்கள்னா ஆத்மானம் அனுவித்திய பரமாத்மாவை தெரிஞ்சுண்டு உபாசனம் பண்றாளோ, அந்த மாதிரி அந்த பரமாத்மாவுடைய குணங்கள் இருக்கே ஏதான் காமான் கல்யாண குணங்கள், அந்த குணங்களை யார் வந்து உபாசிக்கிறாளோ அவள்னா காமச்சாராளா இருப்பா, எதேஷ்டம் எல்லா இடத்துலையும் சுத்தின்றிருப்பாவா, எல்லா இடத்தையும் அவ போவா. என்ன லீலா வினோதம். ஆனால் நம்ம மாதிரி இருக்கவெல்லாம் அந்த பெருமானை உபாசிக்கலைன்னாக்க, அப்ரம் வித்தா இருந்தாக்க நமக்கு காமச்சாரம் இல்லை அகாமச்சாரம் தான், எதேஷ்டம் எங்கேயும் போக முடியாது அப்படின்றதுனால இங்க அந்த வாக்கியமே இங்க சொல்றது. அங்க யாரு உபாசனம் பண்ணலையோ அவள்னா அகாமச்சாராள், யாரு உபாசனம் பண்றாளோ அவள்னா காமச்சாராள். காமச்சாராள்னாக்க எதேஷ்டம் விஹாரம் பண்றது, எல்லா இடத்துலையும் சந்தோஷமாறாவாஷ்டம் தொட முடியாது. எத்தனையோ நமக்கு அதே இந்த அர்ச்சகால் எல்லாம் பாக்குற மொழி அர்ச்சகால் எல்லாம் பார்க்க மனசுல ஏக்கமாவே வருது. அவ எவ்வளவு பாக்கியம் பண்றா, வரதராஜ சஞ்சாஸ்து சுவாமி தேவியன் ஒரு உணவு வைக்கிறார், வரதக விலோகயந்தி தன்யாக மரகத பூதர மாதிரத்தாயமானம் எபகத பரிகர்ணமானம் மிருகமத பங்க விசேஷ நீலமங்கம். சேவப்பெருமாள் சொல்ற, உன்னை வந்து தன்யால் தான் உன செவிக்கிறான், செவிக்கிறதே தன்யால் தான். ஆனால் எப்படிப்பட்ட தன்யால் தெரியுமா? சேவப்பெருமாளுக்கு கவசம் சாத்தின்ற இல்லையோ, அந்த கவசம் இல்லாம சேவிக்கிறதுன்றது அந்த இவாஜா பாருங்க அர்ச்சகாய் அவாளால முடிதான் சேவிக்க முடியுமா? எப்பேற்பட்ட ராஜா வந்தாலும் எப்பேற்பட்ட கோடி கொடுத்தாலும் அவள் விடமாட்டான் அர்ச்சகாய், அவளுக்கு உண்டிதான் அது பாக்கியமா. இது தேசிகின் காலத்துல சுவாமி சேர்க்கிறார், வரதுக்காக விலோகயந்தி தன்யாக, எதை தவ உன்னுடைய தன்யாலாம் ஒண்ணு வந்து பார்த்துன்னு பார்த்து சேவிக்கிறாள். எப்படி எவகத பரிகர்ண மாறவானம், உன்னுடைய கவசங்கள் எல்லாம் களைஞ்சுட்டு உன்னுடைய திருமணம் இருக்கு, அது மரகத பூதனமா இருக்குதான். மரகத பூதனம் ஒரு மரகத கல் இருக்கு, அதுவே ஒரு மலையா இருந்ததுனே உடனே அழகா இருக்கும், மழை பரவாயில்லன்னு இருக்குமே, அந்த மாதிரி இருக்கக்கூடியது நீ உன் அந்த தன்யாலான அச்சகால் தான் சேர்க்கலாம் அப்படின்னுட்டு இங்க சுவாமி பரவாயிருந்தா சேர்க்கிறது. அந்த மாதிரி அவள் அவள் தான் காமச்சாராளா இருக்கா, காரணம் அவளுக்கு பாக்கியம் கிடைச்சது பெருமானுடைய சொத்து ஆராதனை பண்றது. அவள் எல்லாரும் தப்பு பண்றோம், என்ன தப்பு பண்ணாலும் சரி அவ என்ன பண்றா தெரியுமா, பெருமானுடைய திருவடியில போய் அப்படியே முட்டி பார்த்தான் தலைய. அந்த அர்ச்சகால வெய்யறவர் ஒருத்தரங்கிட்ட சொன்ன, அவன் எவ்வளவோ பாவம் பண்ணாலும் அந்த பெருமானுடைய திருவடியில போய் தலையை எடுத்துக்கலாம் பத்தியா, அதனால அவன் பாவம் எல்லாம் போயிடுறது. நாமளும் எடுத்துக்கிறோம், மானசிகமா எடுத்துக்கிறோம் பெருமாளுடைய, அது நம்மளால அவ்வளவுதான் முடியும், வாச்சிகமாவும் மானசிகமாவும் தான் நம்மளால முடியும். ஆனால் அர்ச்சகாலெல்லாம் இருக்காரே, வாச்சிகமா மானசிகமா சாரீரகமா காய்கமா மனோவாக்காய மூணுத்து நாளையும் அவர் திருவடியில் எடுத்துக்கிறா பாருங்க, தன் தலையை அப்படியே பெருமாள் திருவடியில் போய் எடுத்துக்கிறார். இப்பேற்பட்ட பாக்கியம் அதுதான் அவளுக்கு இதுவே விசேஷம். அத இது இந்த லோகத்திலேயே இந்த காமச்சாரால பார்த்து நம்ம சந்தோஷப்படுறமே, நமக்கு அது மாதிரி கிடைக்கலன்னு ஏற்கப்படுறமே, அந்த நித்தியூரிகள் எல்லாம் எப்படி இருப்பா? முக்தாள்லாம் இது மாதிரி பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை உபாசித்தான்னாக்கா அவளுக்கு எப்படி இது கிடைக்கும், எவ்வளவு அழகுது. அதனால இங்க வந்து இந்த கல்யாண குணங்கள் எல்லாம் உபாசிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு இத்தனை சொல்றதுக்கு இந்த இடத்துல இந்த வித்தியில இத்தனை சொல்றதுக்கு இவங்க எல்லாம் இந்த ஆகாசத்துக்கு வருமா, பூதாகாசத்துக்கு பறவை வராது பூதாகாசத்துக்கு. ஆனால் சொல்லக்கூடாது பூதாகாசம் தான் இது அப்படின்னு சொல்ல முடியாது தகராகாசம்ன்றது. ஆக இந்த மாதிரி உபமான உபமேய பாவம் என்ன, அது மாதிரி திலோகமோ பிருத்திவியோ ஆசிரியத்திருக்கிறது என்ன, அது மாதிரி சக்தி சப்தம் விகார விகிதத்துவம் மாதிரி நிருபாதிக ஆத்மத்துவம் அது மாதிரி பிரகத்துவம் பிரம்மணத்துவம் காமங்கள் கல்யாண குணங்களுக்கெல்லாம் ஆதாரமா இருக்கிறது. அதே மாதிரி நித்தியனா சதாதன எப்பொழுதும் மாறாமல் ஒரே மாதிரியாக நித்தியனாக இருந்துள்ளிருக்கிறது. அதே மாதிரி ஏக ஆத்மா அவசர பாத்மான்ட்டு எட்டு குணங்களை சொல்லி அந்த குணங்கள் எல்லாம் உபாசிக்கணும் அப்படின்னு இத்தனை சொல்றதுக்கே இவர்கள்லாம் பூதாகாசத்துல அன்வைக்கவே அன்வைக்காதே. பூதாகாசத்துல அன்வைக்காதுன்றதுனால இது தகராகாசன்றது பரமாத்மா தான். அவங்கிட்ட இந்த சொன்ன அனைத்து ஏதுக்குள்ள அழகா அன்வைச்சிடும். ஆகவே பூதாகாசம் தகராகாசம் தகராகாசம் யாருன்னாக்கா பரமாத்மா அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல சுவாமி சொல்லிக்கிறார். இப்ப பாடுப்போம். பாஹ்யாகாசஸ்தயாமான் அயமபிஹி ததேதி ஏதத் அக்லிஷ்டமீஷே சத்யாத்ம ப்ரஹ்மசந்தாஹ நபதின ததமபி அன்வயம் ப்ராப்னுவந்தி காமாதாரஸ்தயோசௌ சமகணி தஹராகாசவாசாத்ரநித்யஹ தஸ்யைவ ஹ்யேஷ ஆத்மேதி அனுவதனமதஹ சத்குணாத்மிக காமாஹ. வெளியில பாக்குறமே பூதாகாசம் அந்த ஆகாசம் எப்படி இருக்கோ குலபிரசா இருக்கோ யாவான் குலபிரசா இருக்கோ எப்படி இருக்கோ அயமபிகி ததா தகராகாசம் அப்படிதான். அயமபி இந்த ஆகாசம் தகராகாசம் அவனும் அயமபி ஹி ததா அவன் அப்படிதானே ஹீனா யாவதா உறுதி பண்றது அவன் அப்படிதான் இருக்கான் ததா அப்படிதான் இருக்கான் தகராகாசம் இப்படின்னு இருக்கு. இது ஏதாவது அக்ரிஷ்டம் ஈசே ஈசே அக்ரிஷ்டம் ஈசேன்னா பரமாத்மா பரமாத்மா கிட்ட இது அக்ரிஷ்டம் கஷ்டம் இல்லாம அன்வைச்சிடும். அதே பூதாகாசத்துல நீ கஷ்டப்பட்டு சமந்தய அலங்காரம் அந்த அலங்காரம்னு சொல்லிக்கிட்டு ஏதாவது பண்ணணும் அது பண்ணினா கூட தோஷம் வரப்போகுதுன்னு அங்க சொல்லிட்டோம். அந்த தோஷம் என்னது அப்படின்னாக்கா உபமா உமை பாவமே பின்னமான பதார்த்தங்களுக்குள்ளதான் வரும்னு சொல்லிட்டோம். அப்படியே ஹிருதயாகாசத்துக்கும் பூதாகாசத்துக்கும் வேறுபாடு இருக்கு. இது வேற அது வேற இது சந்துகிதம் அது பிரகத்து ஏன்னா ஒரு அவசியம் சொல்றது உபாதியினால ஒரு கிரகத்துல இருக்கக்கூடிய ஆகாசம் மாதிரி இது அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் சொன்ன தப்பு. ஏன்னா திரோகம் அது மாதிரி பிரதிவி இவைகள்லாம் கூட பரமாத்மாவை ஆசிரியத்திருக்கு அப்படின்னா இந்த ஆசிரியக்கிறதுன்றது ஆகாசத்துக்கு வராது ஆகாசத்தை ஆசிரியமா அது ஆசிரியாது பிரதிஷ்டமா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டோம். அதனால பரமாத்மா கிட்டதான் இது அக்லிஷ்டம் கிளேசமே இல்லாம கஷ்டமே இல்லாம அழகா அன்வைச்சிடும். அதனால உபமான உண்மைய பாவம் இருக்கிறதுனால இது பரமாத்மாவுக்கு லிங்கம் அடையாளம். அதுக்கப்புறம் சத்யாத்ம பிரம்மசப்தாக சத்தியம் என்ன ஆத்மம் என்ன ஆத்மசப்தம் என்ன சத்தியசப்தம் என்ன அது மாதிரி பிரம்மசப்தம் என்ன விகார ரகிதத்துவம் நிர்பாதி ஆத்மத்துவம் பிரம்மசப்தத்தினால பிரகத்துவம் பிரம்மணத்துவம் இவைகள்லாம் நபதி நபக அப்படின்னா ஆகாசம் அந்த ஆகாசத்துல பூதாகாசத்துல என்ன கதமப்பி அண்மையம் பிராப்தம் கதமப்பி எப்படி சொன்னாலும் அன்வைக்காது விகார ரகிதத்துவன்றதே கிடையாது இருக்கு பரமாத்மாவுக்குதான் உண்டது. அது மாதிரி நிருபாதிக ஆத்மத்துவம் ஆத்மானாக்கா வியாப்னவாதி ஆத்மவாதி அப்படின்னு சொல்லணும் அந்த வியாபிச்சு இருக்கிறதுனால ஒரு மாதிரி சொல்ல பார்க்கலாம் அது கூட நிருபாதிக்கம் கிடையாது. ஏன் அப்படின்னா பழைய காலத்துல அது சூக்ஷமா மாறிடுறது பிரகிருதியில போய் சூக்ஷமா பிரகிருதியா மாறிடுறது அப்ப அதுக்கு நிருபாதிகமான ஆத்மத்துவம் இல்லை வியாபிச்சு இல்லை. ஆனால் பரமாத்மா அப்படி இருக்கான்னாக்கா எப்பொழுதும் வியாபிச்சு இருக்கான் எப்பொழுதும் ஆத்மாவா இருக்கான் எல்லாத்துக்கும் ஆத்மாவா இருக்கான் அவனுக்கு ஆத்மத்துவம் தான் உண்டே தவிர்த்து சரீரத்துன்றதே கிடையாது சரீரத்தும் உண்டு சரீரத்துன்றது அவனுக்கு வராது. அதனால அதே மாதிரி பிரம்ம சப்தமும் யவச்சிருக்கிறது கிரகத்வம் பிரம்மணத்துவன்றது, அதுவும் நேதசிய கிரகத்வம்னு பேரு. கிரகத்வம் சுரூபேன குணயுச எத்திர அனவதியாதிசயம் சோசிய முக்கியோத்தக அப்படிங்கிற பாஷ்யக்காரர் ஆரம்பத்திலேயே சுரூபேன குணயுச சுரூபத்தினாலேயும் வியாபித்திருக்கான், திருக்கல்யாண குணங்களாலேயும் வியாபித்திருக்கான். அப்படிப்பட்ட நேதசிய கிரகத்வன்றது பரமாத்மாவுக்கு வேண்டிதான் வரும். இவனுக்கே வராதுன்னாக்க கேவலம் ஒரு அச்சேதனமான ஆகாசி வருமா? நபதி ந கதமபி, எந்த சொன்னாலும் கதமபி ந அன்மயம் பிராப்னவந்தி, அன்மயத்தை அடையவே அடையாது, அன்மயிக்க அன்மயிக்காது. அதனால இது இரண்டாவது வித்தி சுருத்தம். மூணாவது யக அசௌ காமாதாரஸ்து சமகரி நகராகாச வாசா, நகராகாசன்ற சப்தத்தினால இவன் காமாதாரஸ்து பவதி, காமாதாரனா இருக்கணும், காமங்கள்ல கல்யாண குணங்கள் அவர்களுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கான. எப்படி பூமாதிகரணத்துல இவன் சர்வாதாரம் அனைத்துக்கும் ஆதாரம் சொன்னமோ, அதே மாதிரி தன்னுடைய கல்யாண குணத்துக்கும் அவனே ஆதாரம், நம்முடைய கல்யாண குணங்களுக்கும் அவன் ஆதாரம், அவனுடைய கல்யாண குணங்களுக்கு வேற யாரும் ஆதாரம் இல்லை, அவனே ஆதாரமா இருக்கான். சமகணி இத மாதிரி கணிக்கப்பட்டது சொல்லப்பட்டது அந்த அழகு சம் அகனின்னு சொல்லலாம், ஏதோ சொல்லலாம், சமகணின் சொற்பிரயோகம் பண்ணார். சம் அப்படின்னா ஏகிகாரம் தூரமா சொல்றாரு, ரொம்ப அழகா அங்க வந்து கணிக்கப்பட்டது, கம்பீரமா சொல்லப்பட்டது. கல்யாண குணங்கள்லாம் இவன்தான் ஆதாரமா இருக்கான், கல்யாண குணங்கள் அத்தனைக்கும் காமாதாரஸ்வயோசு சமகணி. அவன் தஹராகாச வாசா, தகராகாசன்று சொல்லால இந்த மாதிரி காமாதாரனாக சமகணிக்க கிரணம் பண்ணப்பட்டான். அத அத்த நித்திய அதனாலேயும் அவன் நித்தியம் ஆயிட்டான், எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அவன் நித்தியனா இருக்கான், மாதிரி விசாரமே இல்லாம. அது மட்டுமா சசியவிஹி ஏக சசியவ, அந்த தகராகாசனான பரமாத்மா இருக்கானே அவனுக்கே ஏக ஆத்மா, ஏஷ ஆத்மா அபரதமாத்மா வஜ்ரோ விமுக்தியோ விசோகா நிதிகித்தா அபிபாசா சத்தியகாமா சத்தியசங்கல்பா அப்படின்னு எட்டு குணங்களை சேர்த்து ஏஷ ஆத்மா அப்படின்னு ஆரம்பித்து அங்க சொல்லப்பட்டிருக்கு. இப்படி சொன்ன அனுவாதம் பண்ணப்பட்டிருக்கு. இப்ப அதாவது முன்னாடி சொன்ன தகராகாசனே ஏஷ ஆத்மான்னு ஆத்மாவா சொல்லப்பட்டிருக்கு. அதனால ஆத்மசப்தம் இருக்கு, சத்தியசப்தம் இருக்கு, பிரம்மசப்தம் இருக்கு, அந்த மாதிரி கல்யாண குணங்களுக்கு ஆதாரமா இருக்கிறதுன்னு ஒரு குணம் இருக்கு. இப்படி அவனுடைய வைபவங்கள்னா எவ்வளவோ இருக்கு. அத மாத்திரமா தத் குணாக, அந்த குணங்கள்லாம் இருக்கு எட்டு குணங்கள், இன்னும் எவ்வளவோ குணங்கள் இருக்கு அவனுக்கு. அவைகள்லாம் சிந்திக்காமாகா, சிந்திக்காமா சிந்திக்கப்பட வேண்டியது. சிந்தனைதான் நடத்தும் உபாசனம் நடத்தும், உபாசனங்களா இருக்கு, உபாசிக்கப்பட வேண்டியது, தியானிக்கப்பட வேண்டியது. ஏன்னா இந்த கல்யாண குணங்கள்லாம் தியானிக்கணும். ஏன்னா நம்ம பிரம்ம வித்தியெல்லாம் சொல்ல போறோம், மூணாவது தியானம் பாதம் அங்கெல்லாம் என்ன அர்த்தம், உபாசிக்கப்பட வேண்டியது பிரம்மந்தான். எப்படி உபாசிக்கணும்னாக்க பிரம்மத்தினுடைய கல்யாண குணங்கள், இந்த வித்தியக்கு இத்தனை குணங்கள், இன்னொரு வித்திய தகராகாசன் இத்தனை குணங்கள், அந்த மாதிரி சாண்டிகள் வித்தியா அதுல சில குணங்கள், அதே மாதிரி ஒவ்வொரு வித்தியிலும் பல குணங்கள், அது நேதமா இருக்கும் அந்தந்த வித்தியக்கு. ஆனால் பிராப்தின்னு சொன்னோம்னாக்க அந்த குணங்களையும் அனுபவிப்பான். இன்னும் பகவானுடைய கல்யாண குணங்கள் எவ்வளவு இருக்கோ அத்தனையும் அனுபவம், பரிபூர்ண பிரம்மானுபவம். அதனால இவர்கள் எல்லாம் உபாசித்தான்னாக்காதான் அவனுக்கு எல்லா குணானுபவமும் அவனுக்கு கிடைக்கும், இல்லைன்னா அந்த குணங்கள் எல்லாம் அனுபவிக்க முடியாம. அதனால இங்க தப்பின் எதந்த சதன் வேஷ்டவியம் சத்வாக விஜிஜாசதிகள்லாம் வாக்கியம் இருக்கு. அதனால தஹராகாசத்தையும் உபாசிக்கணும், தஹராகாசத்துக்கு உள்ளே இருக்கக்கூடியவைகள் இருக்கே அவைகளையும் உபாசிக்கணும். எப்படின்னு ஸ்பஷ்டமா அங்க சொல்றக்கு, ஏ ஏக ஆத்மான மனவித்திய வசந்தி ஏதாந்து நித்தியான் காமம், இந்த கல்யாண குணங்களையும் அந்த ஆத்மாவையும் தகராகாசனா இருக்கக்கூடிய பரமாத்மா இருக்கானே அந்த பரமாத்மாவையும் யாரு வசந்தி மனவித்திய வசந்தி எல்லாம் வந்து உபாசிக்கிறாரோ அப்படின்னு அங்க ஸ்பஷ்டமா சொல்றக்கு. அறுபத்திரெல்லாம் முன்னாடியும் சொல்லிட்டு அதுக்குள்ள எது இருக்கோத அத வந்து வாசன் சொல்லி அதுக்குள்ள எது இருக்குன்னு கேள்வி கேட்டான் இந்திரன். அதுக்கு தஸ்மின் காமாசமாகிதாக, அவனுக்குள்ள கல்யாண குணங்கள்லாம் அங்க இருக்கு, சமாஹிதாக பயணம் பிரச்சனமா இருக்கு, கல்யாணம் ஆதாரமா பகவான் இருக்கான் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆகவே ரெண்டத்தையும் உபாசிக்கணும், இப்படி குணங்களையும் உபாசிக்கணும், இதையும் பிரம்மத்தையும் உபாசிக்கணும். அந்த நேரெல்லாம் சொன்ன பாருங்க, உடனே கேட்டான் அவன் என்ன பண்றான் அவன் அப்படின்னா, என்ன பண்றான் அப்படின்னா, அப்பாவோட சேர்ந்து அவன் சாப்பிடுறான்னு சொன்னான். அப்பாவோட சேர்ந்து சாப்பிடுறான்னு சொன்னா என்ன அர்த்தம், போக்து சாகச்சரியம்னு அர்த்தம். போக்து சாகச்சரியம்னா போக்தான்றவன் அவன் வந்து அப்பாவும் போக்தா பெண்ணையும் போக்தா ரெண்டு பேரும் சாப்பிட்டு இருக்கான். அப்ப ரெண்டு பேரும் சாப்பிட்டு இருக்கான்னு என்ன அர்த்தம், அவன் வந்து எதை சாப்பிடறான், சாகத்தை சாப்பிடுறான். இது பூர்வபக்ஷனுடைய அபிப்பிராயம் வந்து, அதாவது பிரம்மத்தோட கூட காமான் சகா பிரம்மநாதன் அதே மாதிரி சொல்லிருக்கோம். பிரம்மத்தோட கூட பிரம்மமும் அனுபவிக்கிறதும் தான் குணத்தை, இவனும் அந்த பிரம்மத்தோட கூட குணத்தை அனுபவிக்கிறான்னு அர்த்தம் பண்ணிட்டான் பூர்வபக்ஷி. ஆனா சித்தாந்தி பாஷையில் அவர் சாதிக்கிற அப்படி அர்த்தம் கிடையாது. அத வந்து க்ஷீரேன ஓதனம் புங்கே அப்படின்னு, அதாவது க்ஷீராண்டம் சாப்பிடுறான். இப்ப க்ஷீராண்டம் சாப்பிடறான்னு என்ன அர்த்தம், பாலோட பிரசாதம், அந்த பிரசாதத்தை சாப்பிடுறான்னு அர்த்தம். அப்ப என்ன இருக்கு, பாலும் சாப்பிடுறான் க்ஷீரத்தையும் சாப்பிடுறான். அப்ப பாலும் சாப்பிடப்படுறது க்ஷீரமும் சாப்பிடப்படுறது ரெண்டுமே போக்கியம் தானே, போக்கியம் சாகிறதுன்னு அர்த்தம். அது அந்த மாதிரி பிரம்மத்தையும் அனுபவிப்பான், கல்யாண குணங்களையும் அனுபவிப்பான். ஆனா அவனுக்கு கல்யாண குணங்கள் தான் ரொம்ப முக்கியமா இருக்கு அனுபவிக்கிறது. ஏன்னா லோகத்துல பாருங்க, ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தை சமத்தா இருந்ததுன்னு சொல்லுங்கோ, சந்தோஷமா திருத்திக்கிட்டு கொண்டாடுறதுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி விளையாடுற குழந்தைகளை சந்தோஷமா இருக்கும். அது ஏதாவது தப்பு பண்ணிட்டே இருந்ததுனாக்கா கண்ணாமான சிந்தே. அந்த மாதிரி ஒரு கிரகிணி அவ வந்து நல்லதே பண்ணிட்டு இருந்தா, குடும்பத்தை சமத்தா பார்த்துட்டு இருந்தான்னாக்கா அவ்வளவு சந்தோஷமா அவள்கிட்ட பேட்டியா இருக்கும். ஏதோ நம்ம இதெல்லாம் பண்றோம், அதே அவ குடும்பத்துக்கு விரோதமாவே பண்ணிட்டு இருக்கா, எதை சொன்னாலும் கேட்க மாட்டேன்றா அப்படின்னாக்கா என்ன ஆகுது, பரஸ்பரம் வெறுப்பே வருது. அதனால இவன் நெருங்கவே மாட்டான், நெருங்கவே மாட்டான். ஏன் அப்படின்னாக்கா, இது வந்து நல்லா இருந்தாதான், அந்த நல்ல குணங்கள் இருந்தாதான் அதை பிடிக்கும். யாரா இருந்தாலும் சரி, நல்ல குணங்கள் இருந்தாதான் சேருவோம், நல்ல குணங்கள் இருந்தா யாருக்கும் சேர மாட்டேன். லோகத்திலேயே அப்படி என்ன, அந்த பரமாத்மாவுக்கு கல்யாண குணங்கள் இருந்தாதான் நம்மளாம் சேர்வோம், அவனை வந்து உபாசிப்போம், அவனை அனுபவிப்போம். இதனால அசை வேண்டாம். அதனால எந்த விதத்துல பார்த்தாலும் இந்த இடத்துல பிரம்மம், அந்த பிரம்மத்தினுடைய வேறாகாசம், அதனுடைய குணங்கள், இதை ரெண்டுத்தையும் உபாசிக்கணும். ரெண்டுத்தையும் உபாசித்து முக்கிய செய்து ரெண்டுத்தையும் அனுபவிக்கணும். இது இங்க சொல்லப்பட்டதா இருக்கு. அதனால பூதாகாசம்ன்றது தகராகாசத்தினாலும் சொல்லப்படல, பரமாத்மா தான் இங்க சொல்லப்படுறான் அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்துல சுவாமி சொல்லிக்கிறேன். இப்ப பாருங்கோ, பாஷ்ய ஆகாசஸ்தயாவான் அயமபிஹிததேதி ஏததக்ஷ்டமீஷே சத்யாத்ம பிரம்ம சப்தா நபசினகதமப்யன்வயம் ப்ராப்னுவந்தி காமாதாரஸ்தயோசோ சமகணிதஹராகாசவாசாத்ரணித்யா சத்யேவ ஹ்யேஷ ஆத்மேதி அனுவதனமதஹ கவிதாச்சிகசிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.